நெருக்கடி இதயத்தில் நெருக்கடி கொடுக்கிற அவஸ்தைகள் புரியாதா? அன்பே சொல்லு, அன்பே சொல்லு, அன்பே சொல்லு. ஒரு முறை இருமுறை பல முறை பார்வைகள் உணர்ச்சியை தூண்டாதா? அன்பே சொல்லு, அன்பே சொல்லு, அன்பே சொல்லு. அன்பே சொல்லு, அன்பே சொல்லு, அன்பே சொல்லு.